ஆதயகன் சொன்னா ஆதிகி ஆதி ஆதயக போன்றவர்களும் முதலியவர்களும் நகர கோபுர துவாரபாக, நகரம் என்ன கோபுரம் என்ன அதுல துவாரபால் நின்றுருப்பா. இந்த கோபுரத்தை உள்ள பார்த்தோம்னா நிறைய சிலைகள் அதுல பண்ணி வச்சிருப்பா, அவெல்லாம் அழகாக நின்றுருப்பா. அது ரெப்ரஸன்டேஷனுக்காக. அந்த காலத்துல வரைச்சே நகரத்துக்கு முன்னாடியும் கோபுரத்துக்கு முன்னாடியும் பகவானோட அடியார்கள் நின்றுருப்பா அதை ரட்சிக்கிறதுக்காக. பான்றது காப்பாற்றுதல், துவாரபாக துவாரபாலக துவாரபாலக ஒரே அர்த்தம் தான். அப்ப நகர கோபுர துவாரப்பாக, துவாரம்னா வழி வாசல், இதை ரட்சிக்கக்கூடியவா இவாலாம். துவம் இவ, இவனா உன்னை போன்று, துவம்னா நீ, உன்ன மாதிரியே, நீ உன்ன மாதிரியே ரங்க சம்ரக்ஷகாக, இந்த ரங்க ரங்க கஷேத்திரத்தை நல்லா ரட்சிக்கக்கூடியவா. சம்ரக்ஷகன் அசம்ரக்ஷகாக தன்மையில போட்டனர். ஜிதந்தே இதி வாதினஹ, அது சந்தினால ஜிதந்த இதி வாதினஹ்னு. தேக்க பக்கத்துல இ, ஏகம் அப்புறம் இ வந்தனால அது ஒரு சந்தினால அந்த த த இதி. ஜிதந்தே ஜிதம்னா உனக்கு வெற்றி, வெற்றி வெற்றின்னு சொல்லாலும் நான் ஜெய ஜெயன அப்படி சொல்லக்கூடியவா, அப்படி முழங்கக்கூடியவா அவர்கள். இதி வாதினஹ, வாதம் செய்பவர் வாதின பெயர். வாதி வாதினோ வாதினஹ, கூறக்கூடியவர்கள். அப்படி ஜெகதனுகிரகே ஜாகிரதூ, இவர்கள் உலகுக்கு நன்மை புரிவதில் கருத்துடையவராக இருக்க வேண்டும்னு பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார். அன்னையத்தை பார்த்தோம்னா, பிரபு அச்சிந்திய பலவிக்ரமாக புஜங்கம விஹங்கம பிரபர சைன்ய நாதாக ததா ஏவ குமுதாதய நகர கோபுர துவாரபாக துவமிவ ரங்க சம்ரக்ஷகாக ஜிதந்தே இதி வாதினஹ ஜெகதனுகிரகே ஜாகிரதூ. பிரபுவே, பிரபுவன சம்போதன பதம், பிரபுவே அச்சிந்திய பலவிக்ரமாக, நம்முடைய மனதுக்கு எட்டாதபடி இருக்கக்கூடிய சக்தியும் வலிமையும் அந்த வலிமைக்கு ஏற்றவாறு தீர காரியங்களை செய்யக்கூடியவர்களுமான புஜங்கம விஹங்கம பிரபர சைன்யநாதாக, ஆதிசேஷன் என்ன, கருடாழ்வான் என்ன, அதற்கு சேனநாதன் என்ன, இவர்களும் ததா ஏவன அதே மாதிரி லக்தம் குமுதாதய, குமுத கணங்கள்லாம் இருக்கும் அந்த கூட்டங்களுக்கு, தலைவர்களாக சில பேர் இருப்பார், அப்படி குமுதன்னு இருப்பார் ஒருத்தர், அவரை மாதிரியே இருக்கக்கூடியவர்கள் ஏற்றால் குமுதாதயன ஏற்றால் குமுதா ஏற்றால். அப்புறம் நகர கோபுர துவாரபாக, நகரம் என்ன கோபுரம் என்ன, அவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அவைகளுடைய அந்த துவாரம் இருக்கும், டோர் டோர் கீப்பர்ஸ்ன்னு, அதை அற்றிக்கக்கூடியவர்கள் அவெல்லாம் யாரும் கேட்டா, துவம் இவ ரங்க சம்ரக்ஷகாக, உன்ன மாதிரியே இந்த ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை காப்பவர்கள். அப்படி இருக்காலும் அவ மேலும் ஜிதந்த இதி வாஜினஹ தே, ஜிதந்தே இதி வாஜினஹ, உனக்கு எப்பயும் ஜெய ஜெய விஜயன்னு சொல்லக்கூடியவா, அப்படி முழங்கக்கூடியவா, அப்படி இருக்காலும் சந்தகா அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜெகதனுகிரகே ஜாகிரதூ. அவர்கள் இந்த உலகத்தை, ஸ்ரீரங்கம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள பயத்தை அவர்கள் போக்க வேண்டும்னு, அப்படி அவர்கள் இருக்க வேண்டும், அதற்கு நீ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். தாத்பரியம் 25வது பத்தியத்துக்கு தான் அர்த்தமாகுது அபிஜி ஸ்தபத்தை. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.